அல்லாதது கையளவு, அல்லாதது கடலளவு. வாழ்க்கை என்பதும் சோதனை மாறு, வாங்க வேண்டும் அதில் நூற்றுக்கு நூறு. ஏட்டினில் மட்டும் உண்டாவது, அனுபவம் என்றொரு கல்வி இல்லாமல் என்னாவது. அறிவு செல்வம் ஏட்டினில் மட்டும் உண்டாவது, அனுபவம் என்றொரு கல்வி இல்லாமல் என்னாவது. கொடியினில் மலர்கள் சிரிப்பதை பாரு, பணியிடம் நெல்ல விரிப்பதை பாரு. இயற்கை மகளின் இலக்கியம் பாரு, அழகுக்கு விளக்கம் அவள் தான் நூறு. நமக்காக விடியும் மாணவர் நினைத்தால் உருவாக்க முடியும். நாளைய பொழுது நமக்காக விடியும் மாணவர் நினைத்தால் உருவாக்க முடியும். தோட்டம் போல ஒரு சமுதாயம் தோற்றுவிப்பதே பணியாகும். வேலி போல நாம் காத்திருப்போம், பயிரை தின்னவா பார்த்திருப்போம். உழைப்புக்கு சில பேர் கைவிலங்கிடுவார், உணர்ந்த பின்னாலே கை வணங்கிடுவார். பொன்னான நாட்கள் வந்திடும் நேரம், உரிமையும் அங்கே விடை பெற நேரம். உண்மையும் பெண்மையும் காப்பவும் யாரோ மானிடம் பிறவியில் அவன் தான் நூறு. உங்களில் ஒருவன் கையளவு, அல்லாதது கடலளவு. வாழ்க்கை என்பதும் சோதனை மாறு, வாங்க